శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. తపనేంద్వగ్ని నయనః తాపానపచినోతునః తాపనీయ రహస్యానాం సారః కామాసికా హరిః. తపనేంద్వగ్ని నయనః తాపాన్ అపచినోతునః తాపనీయ రహస్యానాం సారః కామాసికా హరిః. శ్రీ కామాసికాష్టకం ఇరండవది పద్యం ఇరండవది శ్లోకం. காமாசிகா என்றால் விருப்பத்தோடு வீட்டிருக்கை, வேள் இருக்கை தமிழ பெயர், வேள் இருக்கைன்னு பெயர். வேளுக்கைன்னு அடுத்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது. அங்கு நிஜம்மன் சேவை சாதிக்கின்றான். அந்த காமாசிகா ஹரியை பற்றி, விருப்பத்தோடு வீற்றிருக்கக்கூடிய ஹரியை பற்றி, யோகாசனத்தில் வீற்றக்கூடிய ஹரியை பற்றி எட்டு பத்தியங்கள், இரண்டு பலஸ்துதி, ஒரு பலஸ்துதி, ஆக மொத்தம் ஒன்பது பத்தியங்கள் இந்த ஸ்ருதியில. முதல் பத்தியத்துடைய அர்த்தத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இரண்டாவது பத்தியம். அதாவது பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் சிவனுக்கு மூன்று கண்கள் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வாஸ்தவத்தில் நிசிம்மனுக்கு தான் முதல்ல மூன்று கண்கள், மூன்று கண்கள் உண்டு. அந்த மூன்று கண்களும் என்னென்ன அப்படின்னு கேட்டா, எதை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு கேட்டா, ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், இன்னொரு கண் அக்னி. இப்படி மூன்று கண்களை உடைய, நயனங்களை உடைய அந்த காமாசிகா ஹரிஹி, காமாசிகா நரஹரிஹி, அங்கு வீற்றிருக்கக்கூடிய அந்த நரசிம்மன் அவன் எவ்வாறு இருக்கின்றான்? தாபனீய ரகசியங்களுக்கெல்லாம் நிசிம்ம தாபனின்னு உபனிஷத்துதான் இருக்கான். அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட சாரமே இந்த நரசிம்மன் தானான். அவன் என்ன பண்ணிட்டான்? அப்பா அபச்சினோத்து, உயிர்த்து அருள வேண்டும், உயிர்த்தருள வேண்டும். தாத்பரியம் எதை? நம்முடைய தாபங்களை, நம்முடைய தாபங்களை அவன் உயிர்க்க வேண்டும். ரொம்ப அழகா தாப்பான் அபச்சினோத்து தாபனிய ரகசியானு சப்தாலங்காரம், தாப தாப்பன்னு. இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தை பார்க்கலாம். இந்த மூன்று கண்கள் இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரன் அக்னி, நமக்கு பொதுவா தாபங்களும் மூன்றுன்னு சொல்லுவா. மூன்று விதமான தாப்பங்கள் நமக்கு இருக்கு. தாபம்னா என்ன? கஷ்டம், இங்கிலீஷ்ல அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், தாபங்கள் எப்படி இருக்கு? ஒன்று ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிகம்னு சொன்னா நம்ம நம்மக்குள்ளேருந்தே வரக்கூடியது, நம்ம சரீரத்துல வரக்கூடியது, மனசுல வரக்கூடிய நோய்க்கெல்லாம் ஆத்தியாத்மிகம்னு பெயர். தலை வலிக்கிறது, ஜலதோஷம், டயர்டா இருக்கு, தூக்கம் வரமாட்டேன்றது, கோபம் ஜாஸ்தியா வருது, பயம், எதற்கெடுத்தாலும் பயப்படுறது, பயத்தினால தூங்காம இருக்கிறது, இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். தாபம் ஆதி பௌத்திகம்னு சொன்னா மிருகம், பட்சி, மொத்த மனுஷா இவாளெல்லாம் வரக்கூடியது ஆதி பௌத்திகம், ஆதி பௌத்திகம். அப்புறம் ஆதி தெய்வீகம் என்னன்னு கேட்டா, குளிர், ஒரே குளிர்டிக்கிறது சுவாமி, ஒரே வெந்து போறது, மழை, காத்து, இடி, மின்னல், இதனால வரக்கூடிய துன்பம் எல்லாம் ஆதி தெய்வீகம். இப்ப மூன்று கண்களோடு திருக்கண்களோடு இருக்கக்கூடிய அந்த நிசிம்மன் இந்த மூன்று தாபங்களையும் போக்க வேண்டும். அழகா ஒரு அதுல ஒரு அனுபவம். இப்ப சம்ஸ்கிருதம் பார்த்தோம்னா அபச்சினோத்து, இதுதான் வந்து கிரியாபதம். அபச்சினோத்துன்றது லோட் லக்காரம், சினோத்து சொல்லுவா. சீசைன்னு சொன்னா உபச்சயனம் பண்றது, சேர்க்கிறது. அபன்ற ஒரு உபசர்க்கத்தோட அந்த சீசை தாத்து, அது சினோத்து, அது லோட் லக்காரம், பிரதம புருஷா ஏக வச்சனம். அப்பனா அப்பன்றது எப்பவுமே விட்டு தள்ளின்னு அர்த்தம். அப்ப கச்சதினா விட்டு செல்கின்றான். அப்பநோத்துன்னு சொன்னா உயிர்க்க வேண்டும், தாத்பரியம் உயிர்த்தருள வேண்டும், பிரார்த்தனை. யார் எதை அப்படின்னு கேட்டா, தபனேந்திரன தாபனிய ரகசியானாம் சாரக காமாசிகா ஹரிஹி. ஹரிஹி எதை அபசினோத்து? தாபான். தாப்பான்னா இரண்டாம் வேற்றுமை பகுவச்சனம், தித்தியா பக்தி பகுவச்சனம், ராமான் மது. தாபங்களை எல்லாம் யாருடைய தாபங்களை? நக நகன அஸ்மாக்கம் நக, நம்முடைய நம்முடைய தாபங்களை அபசினோத்து. தபனேந்த்வக்னி நயனஹ, சந்தி இருக்கிறதுல த தபன தபனகான சூரியன், இந்துன்னு சொன்னா சந்திரன், அக்னிஹின்னு சொன்னா அக்னி பகவான். தபன இந்து தபனேந்து, தபன இந்து தபனேந்து, தபனேந்து கூட்டல் அக்னி, தபனேந்து அக்னி நயனம், நயனம்னு என்னது கண்ணு, தபன இந்து அக்னி இந்த மூன்றையும் கண்களாக உடையவன். ஒரு கண் சூரியனை பிரதிபலிக்கின்றது, ஒரு கண் சந்திரனை, ஒரு கண் அக்னி. இப்படி மூன்று கண்களை உடைய காமாசிகா ஹரிஹி நக தாபான் அபஜினோது, நம்முடைய தாபங்களை அந்த காமாசிகா ஹரிஹின்னு சொன்ன அந்த வேலுக்கையில வீற்றிருக்கக்கூடிய அந்த நிசிம்மன் நம்முடைய தாபங்களை எல்லாம் போக்கட்டும். மேலும் அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா தாபனிய ரகசியானாம் சாரஹா, நிசிம்ம தாபனிய உபனிஷத்துக்கெல்லாம் இருக்கணும் அவைகளுடைய தாபனிய ரகசியானாம், ரகசியானது ராமானாம் மாதிரி ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், அவைகளுடைய சாரமாக இருக்கக்கூடிய காமாசிகா ஹரிஹி நக தாபான் அப்படின்னு. சோ மூன்று பதங்கள், ஒன்னு விசேஷியம், விசேஷம்னா யாரு நிசிம்மன், அவனுக்கு என்ன விசேஷனும் கேட்டா தபனேன், அப்புறம் தாபனிய ரகசியானாம் சாரக காமாசிகா ஹரிஹி நக தாபான் அபச்சினோது. ஒருதான் திருப்பி சொல்றதா, தபனேந்த்வக்னி நயனஹ, இது பிரதமா விபக்தி ஏக வச்சனம் நிசிம்மன் காமாசிகா ஹரிக்கு இது விசேஷனம் அப்ஜெக்டிவ். மறுபடியும் தாபனிய ரகசியானாம் சாரக, தாபனிய ரகசியானாம் சாரகன்னு சொன்னால இன்னொரு விசேஷனம் ஆச்சு, யார் காமாசிகா ஹரிஹி, அந்த காமாசிகா நிசிம்மன் நகதாபான் அபஜினோது. இதுதான் அந்த இரண்டாவது பத்தியத்துடைய அர்த்தம். அதற்கடுத்து மூன்றாவது பத்தியத்துடைய அர்த்தத்தை மேற்கொண்டு பார்க்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.